அடிக்காதா பெண்ணு பெண்ணு சாரல் அடிக்காதா பெண்ணு பெண்ணு தேகம் நனையாதா பெண்ணு பெண்ணு தீயும் அணையாதா பெண்ணு பெண்ணு கண் பாஷை பேசினால் நான் என்ன செய்வேன் கன்ஃபியூஷன் ஆகிறேன் உள்ளுக்குள்ளே பறக்க பறக்க துடிக்குது பழக பழக பிடிக்குது பழைய ரணங்கள் மறக்கவே என் தோகை வருடுதே பறக்க பறக்க பழக பழக பழைய ரணங்கள் என் தோகை வருடுதே மேகம் இருக்காதா பெண்ணு பெண்ணு சாரல் நடிக்காதா பெண்ணு பெண்ணு மண்ணை தூரல் தீண்டும் முன்னே வாசம் பார்க்கிறேன் மண்ணை கூட பொம்மையாக்கும் நேசம் பார்க்கிறேன் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் என்று கேட்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் இன்னும் என்று கேட்கிறேன் என்னோடு சேர்ந்து வாழும் சோகம் எல்லாம் காற்று போக பார்க்கிறேன் காடு போன பாதையெல்லாம் நான் போகிறேன் உள்ளே மூடியிருந்த கதவு ஒன்று வைக்கப்பட்டு திறக்கிறேன் வாழ்க்கை போகும் போக்கிறையா நான் போகிறேன் கண்ணாசை பேசினால் நான் என்ன செய்வேன் கன்ஃபியூஷன் ஆகிறேன் உள்ளே பறக்க பறக்க துடிக்கிறேன் பழக பழக பிரிக்கிறேன் பழைய ரணங்கள் மறக்கவே எப்போதே வருடுதே பறக்க பறக்க பழக பழக பழைய ரணங்கள் தோகை வருடுதே மேகம் காதா பெண்ணு பெண்ணு சாரல் அடிக்காதா பெண்ணு பெண்ணு தேகம் நனையாதா தீயும் அணையாதான்